நியாசவிம்சதி 22 ஸ்லோகங்களை கொண்ட இந்த ஸ்தோத்திரம் பிரபத்தியை பற்றி சற்று விரிவாகவே கூறுகின்றது. முதலில் ஆச்சாரிய லட்சணத்தை கூறி அப்படிப்பட்ட ஆச்சாரியன் எம்பெருமானைப் போலவே உபாசிக்கத்தக்கவன் என்கிறார். சிஷ்ய லட்சணம் பொருந்தியவன் விஷயத்தில் ஆச்சாரியனது கடமை, அவன் செய்ய வேண்டிய உபதேசம் இவற்றை கூறுகிறார். மோக்ஷோபாயங்களான பக்தி, பிரபத்தி இவற்றை விளக்கியவன் பிரபத்தியின் பெருமை பேசப்படுகிறது. மகாவிஸ்வாசம் அவசியம் என்பதையும் பிரபத்தி நேராக மோக்ஷம் தரவல்லது என்பதையும் அது சுதந்திரமான உபாயம் என்பதையும் கூறுகிறார். பிரபத்தியின் அங்கங்கள் எவையவை என்பதை பின்பு கூறி சர்வதர்மான் பரித்தேஜ்ய என்ற தொடரின் உண்மை பொருளை விளக்குகிறார். மேலே பிரபத்தி உபாயம் ஆகாது என்பதை மறுக்கிறார். சித்தம், சாத்தியம் என்ற இருவகை உபாயங்களை காட்டி அங்கங்களுடன் பிரபத்தி செய்யும் போது அனுசந்திக்க வேண்டிய முறையை கூறுகிறார். பிரபன்னம் இருக்க வேண்டிய முறை 17வது ஸ்லோகத்தில் கூறப்படுகிறது. பிரபன்னன் விரும்பிய போது மோட்சம் பெறலாம் என்பதை சொல்லி வேதாந்தாச்சாரியனாகிற தாம் ஞாச வித்தியை விவரித்ததை கூறுகிறார். பிரபன்னன் அனுசந்திக்க வேண்டிய முறை கடைசி ஸ்லோகத்தில் கூறப்படுகிறது. இந்த ஸ்தோத்திரத்திற்கு சுவாமி தேசிகன் தாமே சம்ஸ்கிருதத்தில் உரை அருளி செய்திருக்கிறார்.